ഭക്തജനാഭ്യന്തോ പിതൃത്വമന്വേഷ വിചാര്യ തൂർണം സ്തംഭേ അവതാരസ്തമനന്യലഭ്യം ലക്ഷ്മീം സുംഭം ശരണം പ്രപദ്യേ വ്യാഖ്യാമുദ്രാങ്കരസരസിജൈ പുസ്തകം ശങ്കചക്രേ വിഭ്രദ്ഭിന്നസ്ഫടികരുചിരേ പുണ്ഡരീകേണ അംലാഹന ശ്രീരംസവിശദൈരം സുഭിപ്ലാവയന്മാർഭൂയാദനഗമീമ മാനസേ വാഗധീശ ശ്രീമാന് വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി വിഷ്ണുശ്രീപൃതനാപതി ഷഠരിപു ശ്രീനാഥ പത്മേക്ഷണാം രാമം വ്യാമനപൂർണമിശ്രയതിരാട് ഗോവിന്ദ ഭട്ടാരകാന് വേദാന്ത്യാഖ്യമുനി കലി പ്രമഥനം ശ്രീകൃഷ്ണപാദാഭിധം ശ്രീരംഗേശ്വര കേശവാര്യ കമലാവാസാൻ ഭജേ കേശവം കേശവാര്യ കൃപാപാത്രം ദീശമാദിഗുണാർണവം ശ്രീശതാര്യതീശാനന്ദേശികേന്ദ്രമഹം ഭജേ പ്രപദ്യേ നിരവധ്യാനാം ഷഡ്ജാംഗുണസമ്പദാം ശരണം ഭവഭീതാനാം ശഠകോപമുനീശ്വരം ശ്രീമദ്രംഗഷഠാരി സംയമവരാൽ ലബ്ധാഗമാന്തദ്വയം ശ്രീമദ്വീരർഭൂദ്വാദിഷഡ്ജിത്പാദാരവിന്ദാശ്രയം ശ്രീമദ്വേദവദം സുദേശികേതേ കാരുണ്യവീക്ഷാസ്വദം സേവേ രംഗധുരീണശാസനവസം നാരായണം യോഗിനം ശ്രീമദ്രംഗശതാരി യോഗിചരണന്യസ്താത്മരക്ഷാവരണം ശ്രീമദ്രംഗശതാരി വീരരൂഢാൽ ലബ്ധാഗമാന്തദ്വയം ഈർഷ്യാഡംബവിവർജിതം ശുഭഗുണൈർബാന്ധം മഹദ്വംസജം വന്ദേ വത്സവിഭൂഷണം ബുധവരം ശ്രീകൃഷ്ണമാര്യം സദാ വേദാന്തദേശികേതീന്ദ്രകടാക്ഷലബ്ധയ്യന്തസാരമനമദ്യഗുണം ബുധാഗ്രഹം നാരായണാദ്യേതി ദുര്യകൃപാഭിഷിക്തം ശ്രീരംഗനാഥയതിശേഖരമാശ്രയാമഃ രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ശീരൊണ്ടുതൂപ്പുൽ ദുരിവേങ്കടമുടയാൻ പാറൊന്നച്ചൊന്ന പഴമൊഴിയുൾ ഓരൊന്നു താനേമയാതോ താരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേറപ്പോമളകും വാഴ്വ്. ഇതുക്കു മുന്നാടി പോന പതിവിലെ രാമാനുജദയാപാത്രം அப்படின்ற தனியனின் சீர்மையை பார்த்தோம். இப்ப மேற்கொண்டு சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு அப்படின்ற தனியன் புள்ளலோகாச்சாரியார் அப்படின்றவர்னால பண்ணப்பட்ட தனியன். அந்த தனியனோட அர்த்தத்தையும் பார்க்கணும். இது வந்து தேசிக பிரபந்தம் சேவிக்கும் காலங்களுக்கெல்லாம் முன்னாடி சேவிக்கிறதா பெரியவாள்லாம் வந்து வழக்கம் வச்சுட்டு இருக்கா. அதனால இந்த தனியினோட ஏத்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுல முதல்ல சீ ஒன்று தூப்பு திருவேங்கடமுடையான் அப்படின்னு இருக்கு. சீரொன்று தூப்பு திருவேங்கடமுடையான் சீரொன்று ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் அப்படின்னு போன ராமானுஜ பாத்திரத்தனையே பார்த்தோம். ஸ்ரீமத் அது மத்துன்றது மதுப்புன்றது நித்தியயோகத்தை சொல்றது விட்டு பிரியாத தன்மை. எந்த மாதிரி ஸ்ரீ அப்படின்னு சொல்றதுக்கும் நாம இது பார்த்தோம். அம்மாவை தொடங்கி கடைசி வரையிலும் அதை பெருமாள் அனுகிரகிச்சவரில் பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டிப்த பகிர்மதா பூயா ஸ்ரைவித்யமான்யத்துவம் பூரி கல்யாண பாதனம் அப்படின்னு அம்மாள் அந்த அனுகிரகம் பண்ணத பெருமாள் பிராட்டி பாகவதாள் அப்படின்னு சேர்ந்து வேதாந்தாச்சாரியர் சர்வதந்திர சுதந்திர கவிதார்க்க சிம்மம் அப்படின்ற விருதுகளை சுவாமி தேசிகனுக்கு வழங்கினார்கள் அப்படின்னு நாம பார்த்தோம். அந்த மதிப்பு என்னைக்கும் விட்டு பிரியாத இருக்கு. ஸ்ரீ ஒன்று அந்த சீர் ஒன்று ஒன்றியே இருக்கு விட்டு பிரியாத அந்த ஸ்ரீ சீர் ஒன்று அப்படின்னு. தூப்புல் அவருடைய அவதார ஸ்தலமான தூப்புல் விஸ்வாமித்திரம் அப்படின்ற குலத்தையும் சொல்லலாம். ஏன்னா அவர் விஸ்வாமித்ர குலோத்பூதம் அப்படின்னு சொல்றதுனால விஸ்வாமித்ரம் அப்படின்னா தர்பத்துக்கு பேர். தர்பம் என்று பவித்திரமான புல் தூப்புல் பவித்ரம் அப்படின்னு சொல்றதுனால விஸ்வாமித்ரம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் தூப்புல் அந்த குலத்திலே பிறந்தவரான அப்படின்னு சொல்லலாம். தூப்புல்னு சாட்சாத் அந்த ஸ்தலத்துக்கும் அதனால தேசியின் அவதாரம் பண்ணதுனால தூப்புல்னு அந்த ஸ்தலத்துக்கும் பேர் வந்துருத்து தூய்மையான புல் அப்படின்னு. அது வந்து திருத்தன்கான்ற திவ்யதேசம். அது திருத்தன்கா தன்னா குளிர்ந்தன் அர்த்தம், கார்னா சோலைன்னு அர்த்தம். குளிர்ந்த சோலை அப்படின்னு இருந்தது சுவாமி தேசிகன் அங்க அவதரித்ததுனாலே தூப்புல் அப்படின்னு அதுக்கு பேர் வந்துருச்சு. விஸ்வாமி அவருக்கு விஸ்வாமித்ர குலோத்பூத்தரா இருக்கே அதுல சந்தேகம் இல்லை. சுவாமி தேசிகனே அங்க இது பண்ணதுனால தூய்மையான புல் அங்க தோன்றியதுன்னு அந்த தர்ப்பத்துக்கு ஒத்த பவித்திரமான தேசிகன் அங்க தோன்றதுனால அதுக்கு தூப்புல்னு பேர். தூப்புல் திருவேங்கடமுடையான். வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவே தேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம் அப்படின்னு. திருமலையப்பனே இங்க தூப்புல் திருவேங்கடமுடையான அவதரிச்சுட்டானோ, இல்ல அவருடைய கண்டை அவதரிச்சதோ, இல்ல யதீந்திரரோட அம்சமோ ஸ்ரீபாஷ்யக்காரரோட அம்சமா இவர் அவதரிச்சாரோ அப்படின்னு பண்டிதாள் பாகவதாள்லாம் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கா, விசேஷமா தர்க்கம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சார் சுவாமி அவருடைய மங்களத்தில் சாட்சியிருக்கு. அதனால திருவேங்கடமுடையான் அந்த எம்பெருமானோட அனுகிரகத்தினாலே, திருவேங்கடமுடையானோட அனுகிரகத்தினாலே பிறந்தவர் நம் சுவாமி தேசிகன். அந்த திருநாமத்தையே கொண்டவர். அதனால தூப்பு திருவேங்கடமுடையான், சீரொன்று தூப்பு திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையான் எப்படி தூப்புல வந்தான், இதை வந்து அம்மாள் இங்க முதல்ல சொல்லலை, அதுக்கு முன்னாடி ஆழ்வார் தொடங்கி எல்லாரும் வந்து இதை வந்து சமிக்ஞை பண்ணிருக்கா சுவாமி தேசிகன் அவதாரத்தை. எப்படி அப்படின்னா, முதல்ல நம்மாழ்வார் எல்லாருக்கும் குலபதியான நம்மாழ்வார் சொல்லிருக்கேர், நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்று கோது கொண்ட வேணிலம் செல்வம் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது அம்பூம் தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு அங்க சொல்றே. அவருடைய திருவிருத்தத்தில் முதல் பிரபந்தத்திலேயே முதல்லயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து நானிலம் வாய்க்கொண்டு, நானிலம்னா வந்து இந்த குறிஞ்சி நெய்தல் மருதம் அப்புறம் ஒன்று ஒன்று முல்லை அப்படின்னு நாலு நிலம், இந்த நாலு நிலத்தில் தான் வந்து மனுஷாலாம் வாழ முடியும். நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்னு கோது கொண்ட வேநிலம் அங்கெல்லாம் வந்து நன்னா ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறா, ஒன்று மலைப்பிரதேசம் ஒன்று ஜலப்பிரதேசம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு இடத்துலையும் வசிக்க முடியும். அந்த மாதிரி இல்லாத வேணிலம் செல்வன் சுவை துமிழ் பாலை பெருமாள் வந்து வாண்டான்ட்டு வந்து உமிஞ்சுட்டானான், அந்த மாதிரி இடம் தான் பாலைவனம், அதனால தான் அங்கே வசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி பாலையில், அந்த மாதிரி பாலைவனமாக எது இருக்கு, நம்ம சம்சாரம் இருக்கு. அந்த சம்சாரத்தில் கடந்த பொண்ணு அந்த பாலை கடக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது, வெக்கான்னு ஒரு திவ்யதேசம் நடுவில் இருக்கு, அந்த வெக்காவுக்கு பக்கத்தில் விண்ணோர் தொழும் கண்ணன் தன் காலை பதிச்சு அங்கே நின்றுருக்கான். அது யாருன்னா தேவப்பெருமாள் ஒரு பக்கம் நிற்கச்சே. அம்பும் தேன் இளம் சோலை அப்பாலது, ஒரு குளிர்ந்ததான தேன் கொண்ட சோலை அந்த வெக்காவுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த சோலைன்றது தான் திருத்தண்டா, அந்த தண்டா இன்னொரு பக்கம் இருக்கு. அது எப்பாலைக்கும் சேமத்தது, எப்பால்னா அப்பால் இப்பால் எப்பால் அப்படின்னு எப்பொழுதிக்கும் எல்லா காலத்துக்கும் அது வந்து க்ஷேமத்தை கொடுக்கும் அந்த தண்டா அந்த சோலை அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்பாலைக்கும் எந்த பாலைவனத்துக்கும், சாதாரணமா இருக்கிற பாலைவனம்ன சம்சார பாலைவனம். இந்த சம்சார பாலைவனம்ன்றது வந்து மூன்று விதம் சொல்லுவான், அந்த தாபத்ரயம் அப்படின்னு சொல்லுவான். பாலைவனம் சம்சாரம், சம்சாரம் எப்படி இருக்குன்னா தாபத்ரயமா இருக்கு, ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீக அப்படின்னு. ஆத்தியாத்மிகம் அப்படின்னா நம்மளாலேயே நம்மளுக்கு வந்து வரக்கூடிய தொந்தரவுகள். ஆதி பௌதிக இந்த பௌதிகமாக இருக்கிற வஸ்துக்கள், இந்த லோகத்தினால வரக்கூடிய தொந்தரவுகள். ஆதி தெய்வீகம் தெய்வத்தினால நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்னு இந்த தாபத்ரயங்கள் மூணு விதமாக இருக்கு. இந்த மாதிரி எந்த பாலைவனத்துக்கும், இந்த மாதிரி எந்த தாபத்ரயத்தையும் போக்குறதுக்கு எப்பாலைக்கும் சேமத்ததே, அது வந்து க்ஷேமத்தை கொடுக்கும் அந்த தூப்புன்றது. எதனால அப்படின்னா, அந்த சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சாரியன் அவதரிக்க போறார், அவருடைய ஸ்ரீசுக்திகள்னால எல்லா இதுக்கும் போக்கடிக்கும்படி அந்த இது இருக்கும் அப்படின்னு வந்து அங்க ஆழ்வார் சொல்றார். அதே ரீதியிலேயே இந்த தனியன் பூராவும் இருக்கு. அப்புறமா இதுக்கு மேல ஆழ்வாருக்கு மேல கலியன் வந்து ஸ்பஷ்டமா இங்க சீரொன்று தூப்பு திருவேங்கடமுடையான் அப்படின்றத வந்து தன்னுடைய பிரபந்தத்துல அவரும் சூச்சிப்பிச்சிருக்கார். எப்படி அப்படின்னா, பொன்னமாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கட துச்சியில் கண்டு போய் என்னையாள் உடையீசனை என்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே. என்ன சொல்ற? பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்துச்சியில் கண்டு போய். என்னையாள் உடையீசனை என்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே. பொன்னாவும் மாமணியாவும் அலங்காரமாயிருக்கிற மின்னை போல கொடி மாதிரி இருக்கிறவராக இருக்கிற திருவேங்கடமுடையான் நான் சேவிச்சது. அவர் எப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான்? என்னையாளுடை ஈசனை எனக்கு சுவாமியாகவும் என்னை நியமிக்கிறவனாகவும் இருக்கிற திருவேங்கடமுடையானை யான் சென்னு காண்டும் தன்காவிலே. தன்காவில் தன்கா அப்படின்ற இந்த தூப்பு திவிதேசத்தில் விளக்கொலி பெருமாள் சன்னதியில் நான் போய் சேவிச்சேன், என்னால் அங்கே பார்க்க முடிகிறது அப்படின்னு சொன்னதுனால இவரும் வந்து சுவாமி தேசகன் திருவேங்கடமுடைய அந்த திருவேங்கடமுடையானே தூப்புள் திருவேங்கடமுடையானா அவதரிக்க போறதையும் சூச்சிப்பிச்சிருக்கார் அப்படின்றது தெரியுது. இதுல வந்து இப்போ தெளிவா பார்ப்போம். அங்க திருவேங்கடமுடையானுக்கு சொன்ன அடைமொழிகள் சுவாமி தேசகனுக்கு எப்படி பொருந்துருது அப்படின்னு, பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை அப்படின்னு மூணு இது. முதல்ல பொன்னை அப்படின்னா தங்கம் போல இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு. எதனால தங்கம் போல இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னா, தங்கம் தங்கம் தான் தன்னோட சுவாவத்தை எப்பயுமே விட்டு கொடுக்காது இருக்கும். அதை வந்து என்ன அடித்தாலும் என்ன உருக்கினாலும் தங்கம் தங்கமாகவே இருக்கும், மற்றதெல்லாம் வந்து போயிடும், தங்கம் மாத்திரம் அப்படியே இருக்கும். அதனால எம்பெருமான் பரவியூக விபவ அச்சாஹார்ஜனா இருக்கிற எந்த ஸ்திதியிலையும் தன்னுடைய தன்மையை விட்டு பிரியாதவன் அப்படின்றதுனால பொன்னை அப்படின்னு. அப்புறம் மாமணியை, மாமணியை அப்படின்னா வந்து மணின்றது வந்து ஸ்வயம் பிரகாசம், தானேவும் பிரகாசிக்கும் மற்றவாளையும் பிரகாசிப்பிக்கும், அதனால எம்பெருமானுக்கும் அந்த குணம் உண்டதுனால மாமணி பெரிய மணி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அர்த்தம் அந்த மாதிரி. மா அப்படின்னா லக்ஷ்மின்னு ஒன்று. மாமணியை திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு சொன்ன, மலராய் தனத்துள்ளான். பிராட்டி மாத்திரம் எம்பெருமான் இடத்துல இல்லை, எம்பெருமானோட திருமார்பில் இல்லை, பிராட்டிக்கும் இவன் அதே ஸ்தானத்தில் உள்ள இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் அங்கே சொல்றார். திருவுக்கும் திருவாகிய செல்வானும் ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி சொல்லச்சு அதே மாதிரி மாமணியை பிராட்டினுடைய மணியை அவளுக்கு ஆபரணமாக விளங்கும் எம்பெருமானை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை. இந்த அணி மாதிரி இருக்கிற திருமேனிக்கு திருவாபரணம் போல இருக்கிற மின் கொடியை போல இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கிற திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்றது. இப்போ தேசிகன் விஷயத்தில் இதை பார்க்கணும். பொன்னை அப்படின்னா தன்னுடைய சுபாவம் மாறாமல் இருப்பது அப்படின்னு சொல்றது. பொன் அப்படின்றது வந்து அது ஒரு விலை உயர்ந்த பொருள், அதனால் அது செல்வம். பொண்ணுன்னா செல்வம். அந்தனர் மாட் தந்தி வைத்த மந்திரத்தை அப்படின்னு சொல்றது. அந்தனர் மாடு அப்படின்றது வந்து வேதம். அந்தனராக இருக்கிற பிராமணாளுக்கெல்லாம் மாடுன்னா செல்வம், அந்த செல்வமாக இருக்கக்கூடிய வேதம். அந்த வேதத்திலும் அந்தி வைத்த மந்திரம், அதிலையும் கடைசியாக வச்சிருக்க அதனுடைய உச்சியிலே வைக்கப்பட்ட மந்திரம் அட்டாசரம் அப்படின்னு சொல்லி அந்தனர் மாட் தந்தி வைத்த மந்திரம் அப்படின்னு சொன்னதுனால செல்வம். அந்த செல்வம் உடையவர் சுவாமி தேசிகன் அப்படின்றதுனால பொன்னை, அவரே செல்வம், அந்த செல்வத்தை உடையவர், அதனால பொன்னை அப்படின்றதுனால. அது எதுலேருந்து தெரியுது? வேதாந்தாச்சாரியர். ஏன்னா ஆச்சாரியர்ன்ற சப்தத்துக்கு ஏற்கனவே பார்த்தோம், வெறும் சொல்றது மாத்திரம் இல்லாம அதை வந்து செயல்படுத்துபவனும். வேதார்த்தங்கள் வேதாந்தார்த்தங்கள்லாம் என்ன சொல்றோ அதை தானும் கடைபிடிச்சி மற்றவாளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறவர் தான் ஆச்சாரியன். அதனால அந்த சொத்து, வேதமாகிய சொத்து, வேதாந்தமாகிற சொத்து, வேதாந்தார்த்தமாகிற சொத்து, சொல்லுவன் சொற்பொருள் தானவையாய் அப்படின்னு பெருமாள் இருக்க. அந்த சொல்லு என்ன, வன் சொல் என்ன, சொற்பொருள் என்ன, வன் சொற்பொருள் என்ன, சொல்லு வன் சொற்பொருள், இதுக்கு நாலு விதமா சொல்லிருக்கான். சொல்லா வேதம், வன் சொல்றது அதுல இருக்கிற அந்தி வைத்த மந்திரம், சொற்பொருள் என்ன, வேதார்த்தங்கள் என்ன, வன் சொற்பொருள் என்ன, வேதார்த்தங்கள்ன்றது பூர்வ மீமாம்ச, வன் சொற்பொருள்ன்றது உத்தர மீமாம்ச, இது வேதாந்தார்த்தங்கள் என்ன, எல்லாத்தையும் வந்து தன்னுள்ளே அடைக்கணவன், அதனால வேதாந்தாச்சாரியர் அப்படின்ற விருதை உடையவராய் இருக்கும் சுவாமி தேசிகன். அதனால பொன்னை அப்படின்றதுனால. அப்புறம் மாமணியை, மணின்றது ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம்னா தானே தோன்றுறது, அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறது ஒன்றும் உண்டு வேணாம், மணியே பிரகாசிக்கும். இப்போ எப்படி விளக்கேற்றினா அந்த விளக்கை காட்டுறதுக்கு வேற ஒரு விளக்கு வேண்டாம், அந்த விளக்கையே அந்த விளக்கு தெரியும். அதே மாதிரி மணி மணி பிரகாசிப்பிச்சதுன்னா அந்த மணியே தானே தன்னைத்தானே காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்வயம் பிரகாசம் மணியை, மாமணியை, மாமணியை அப்படின்னு சொல்றதுனா மணி மணின்னா ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம்னா எப்படி, எதனால எப்படி இருக்க முடியும், சர்வதந்திர சுதந்திரரா இருந்தாதான் ஸ்வயம் பிரகாசிக்க முடியும், எல்லா விஷயங்களிலும் தனக்கு அப்படியே தெரியும். அதனால ஸ்வயம் பிரகாசம் உடையவர், சர்வதந்திர சுதந்திர. மாமணியை அப்படின்னு சொன்னதுனால பிராட்டினாலே கொடுக்கப்பட்டது, பிராட்டிக்கு அவ்வளவு உகப்பாக இருக்கும் மணியை அப்படின்னு சொல்றதுனால மாமணியை, பிராட்டினாலே அருளப்பட்ட சர்வதந்திர சுதந்திர என்கிற விருதை உடையவர் அப்படின்னு இதுல இருந்து மாமணியை அப்படின்றது தெரியுது. அப்புறம் அணியார்ந்ததோர் மின்னை, தங்களுக்கு பூஷணமா போட்டுக்கிற மின்னல் கொடியை போல இருக்கிறது அப்படின்னு. பூஷணம், பூஷணம்னு சொல்றது வந்து ஒன்னும் மேல மெருகேற்றுறது, ஒருத்தருடைய திருமேனிக்கு பூஷணங்கள் போட்டா இன்னும் அழகு மெருகேறும், அதுக்காக பூஷணம் போடுறது. அணியார்ந்ததோர் மின்னை, அந்த கொடி போல இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுனால பூஷணம். இப்போ தர்க்க பாண்டியத்தியம் இருந்தாதான், பாண்டித்யம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் பரிஷ்காரம் பண்ண முடியும். பரிஷ்காரம் பண்றதுன்றது என்னது, அதுல இருக்கிற சந்தேகமாகிற கலங்கங்களை போக்கி அதை நன்னா பிரகாசிக்கப்படுத்துறது அப்படின்னு இந்த பூஷணம் போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா நியாய அனுகிரகித வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த வேதாந்தம்லாம் வெறும வேதாந்தம் தெரிஞ்சுட்டா போறாது, அதை தர்க்கத்தினாலே பரிஷ்காரம் பண்ணி என்ன, அப்பதான் கலையற கற்றமாந்தர் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுல வந்து வெறும வேதாந்தம் தெரிஞ்சுட்டா யாராவது குதிரைகள் குறுக கேள்வி கேட்டுட்டா நாம கலங்கிடுவோம். அதனால என்ன பண்ணணும்னா தர்க்கத்தினால அதை வந்து பிரதிஷ்டாபிதம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா அந்த வேதாந்தம் ஸ்திரமா நிற்கும் அப்படின்றதுனால இங்க வந்து அணி ஆர்ந்ததோர் மின்னை, அதை வந்து பரிஷ்காரம் பண்றதுக்கு சக்தி எதுல இருந்து வரும், தர்க்க பாண்டித்யம் இருக்கிறதுனாலதான் வரும். அதனால கவிதார்த்திக சிம்மம்னு இவருக்கு வந்து பாகவதாலாம் பேரை சூட்டி இவரை தலையில தூக்கி வச்சுண்டு கொண்டாடியதுனால அணியார்ந்ததோர் மின்னை அப்படின்ற விருது அங்கே ஒட்டுறது. இந்த மாதிரி விருதுகளை உடைய வேங்கட துச்சியில் கண்டு போய், வேங்கட துச்சியில போய் கண்டத என்னையாள் உடைய ஈசனை எம்பிரான் தன்னை, இதான் சர்வதந்திர சுதந்திராய சிம்மாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரிய வரியாய வெங்கடேஷாய மங்களம்னு முதல் ஆரம்பிச்சு என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை. என்னையாளுடைய ஈசன் அப்படின்னு சொன்னா என்னை அவன்தான் ஆளரான், எனக்கு சுவாமி அவன்தான், என் கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தி அவன்தான் அப்படின்னு சொல்றது. நான் பண்ற கைங்கரியத்தெல்லாம் ஏற்றுகிறவன் அவன்தான், அதனால என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை, எனக்கு உபகாரகன் அவன் தான். எப்படிப்பட்ட உபகாரகம் பண்றான், தன்னை அடைவிப்பதற்கு தானே அருள் செய்யும் அவன். அதான் எம்பெருமான அடைவதற்கு சுவாமி தேசிகன் போன வழியில போனாதான், நம்மளால் சொன்ன வழியில போனாதான் முடியும். அவர் கையை பிடிச்சி கூட்டுண்டு போறே, அதனால அடைவிப்பவன் அவன் தான் அப்படின்னு சொல்றதுனால எம்பிரான் திரான்னு சொன்னா உபகாரகன் அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட உபகாரகம் பண்ற சுவாமி தேசிகன். இதைதான் கடைசியில முடிக்கச்சு மங்களத்துல பிராப்தியாய பிராபகாயாசு, பிராப்தியன்னா அடையும் அவன் எம்பெருமான் தான். அதே மாதிரி சுவாமி தேசிகன் அந்த ஸ்தானத்திலயும் இருக்க மேல போய் அவனுக்குதான் கைங்கரி பண்ணும், கைங்கரிய பிரதிசம்பந்தி. ஏற்கனவே சொன்னோம் என்னையாள் உடையீசன், எனக்கு சுவாமி, என்னுடைய கைங்கரிய பிரதி. சுவாமின்னா நம்மளுடைய கைங்கரியத்தை ஏத்துக்கிறவன் அர்த்தம், சொத்தை உடையவன் சுவாமி. அந்த சொத்துனால வர அனுபவம் எல்லாம் சுவாமிக்கு தான், அதனால கைங்கரிய பிரதிசம்பந்தி அப்படின்னு சொல்றோம். அதனால என்னை ஆளுடைய ஈசன், என்னை ஆளுடைய ஈசன், என்னை ஆள்றவன் அவன் தான் அப்படின்னா என்ன தோணும், எங்கிட்டேந்து வர கைங்கரியத்தை மொத்தத்தையும் ஏற்றுக்கிறவன் அவன் தான், உதப்பதும் அவன் தான் அப்படின்னு சொல்றதுனால என்ன, அதான் பிராப்யன், என்னை பெற்று மகிழ்பவன் அப்படின்றது பிராப்யன், என்னை பெறுபவன். நாம யார பற்றுறமோ அவன் பிராப்யன், நாம யார போய் சேர்றமோ யார போய் அடையணுமோ அவன் பிராப்யன். அந்த மாதிரி அடைய வேண்டியவன் சுவாமி தேசிகன், பிராபகன் எம்பிரான் எனக்கு உபகாரகம் பண்றவர் அடைவதற்கு அப்படின்னு சொல்றதுனால பிராபகன், பிராப்யாய பிராபகாயாஸ்து மங்களம் அப்படின்னு அங்க முடிக்கிற, இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிக்கிறார். இந்த பாட்டில் இருக்கிறத ஆரம்பிச்சு அப்படியே முடிக்கிற, என்னையாளுடைய இதனை எம்பிரான் தன்னை யான் சென்னுகாண்டும் தன்காவிலே, அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் தன்காவிலே அவதரிச்சிருக்கேர் அப்படின்னு சொன்னதுனால இந்த பாட்டில் பாருங்க முதல் லைன் வரி இப்போ இதுவாச்சு. பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து சீர் கண்டு போய் என்னையாளுடைய இசனை எம்பிரான் தன்னை யான் சென்னுகாண்டும் தன்காவிலே அப்படின்றது சீரொன்று தொகுப்பு திருவேங்கடமுடையான் அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் பாரொன்ற சொன்ன பழமொழியுள், இதுக்கு மேல பாரொன்ற சொன்ன பழமொழியுள், பார் அப்படின்னு சொன்னா லோகோ பின்ன ருச்சி, இந்த லோகத்துல ஜகத்துக்கு வந்து பல ருச்சிகள் இருக்கு, ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒன்னத்தை சொல்றது இல்ல, லோகத்துல வேதத்துக்கு அர்த்தம் பலபடியா ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒண்ணு சொல்றா, வேதஸ்ருதினு ஒருத்தர் சொல்றா, பேதஸ்ருதினு ஒருத்தர் சொல்றா, எல்லாத்தையும் சொல்றா. பார் ஒன்ற சொன்ன பழமொழியுள், அதை ஒன்றி சேர்த்து சொன்னது யாரு, வினைபரவு சைமினியார் வேத நூலை வேதாந்த நூலுடனே விறகால் கோத்த முனையுடைய முழுமதி நம் முனிவர் சொன்ன மொழி வழியே இவையென்னு முயன்றிட்டோமே அப்படின்னு, பூர்வமீமாம்சனி வேதங்கள் பாகம் தனி வேதாந்த பாகங்கள் தனி அப்படின்னு அத்வைதிகள்லாம் சொல்லச்சே, அதான் சைமினி ஜைமினி ஆச்சாரியர் பண்ணது பூர்வமீமாம்சம் அப்படின்ற கிரந்தம். இப்போ எப்படி பிரம்மசூத்திரம் ஸ்ரீபாஷ்யம், பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் பாஷிகார் பண்ணுறோம், பிரம்மசூத்திரம்ன்றது வேதவியாசர் பண்ணார் அது உத்தர மீமாம்சா, ஜெய்மினி பண்ணது பூர்வ மீமாம்சா, அது வேதவாகங்களுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்றது, அது எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் அது ஜெய்மினி பண்ணது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம் அப்படின்னு ஸ்ரீபாஷிகாரர் ஸ்தாபனம் பண்ணிருக்கார். ஏன்னா இவர் வந்து பேதஸ்ருதியும் ஒத்துன்றிருக்கார், அபேதஸ்ருதியும் ஒத்துனார், கடகஸ்ருதி இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒன்னாக விடுறது. ஏன்னா பேதத்துக்கு தனியாக அர்த்தம் சொல்லிட்டு அபேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாமல் போயிடும், ஏன்னா மற்றவாள்லாம் சொல்லச்சே பேதஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்கிறவாள்லாம் அபேதஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்ல முடியாமல் தவிக்கிறார், அபேதஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்கிறவாள்லாம் பேதஸ்ருதிக்கு கவனமாக அர்த்தம் சொல்கிறார். ஆனால் நாம் தான் வந்து பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி அப்படின்னு சொல்கிறோம், கடகஸ்ருதி கடகம் கடகம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு, இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா ஏன்னா மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் அப்படின்னு நம்மளோட சித்தாந்தம். வேதங்கள் உரைக்கிறது மொத்தமே மெய், அவாளுக்கெல்லாம் அப்படி கிடையாது, வேதங்கள் சொல்றதுலாம் ஒரு ஒரு இடத்துல தான் மெய், மற்றதெல்லாம் வந்து எப்படியாவது அது கவனமாக தான் அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அவள் சொல்கிறாள். நம்ம அப்படி இல்லை, எல்லாமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா பொருந்து சேர விட்ட முனையுடைய நம் அதிலே முயற்சியுடையவராக இருந்த ஸ்ரீபாஷியார் முழுமதினம் முனிவர் சொன்னான், பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹா அப்படின்னு சுவாமி தேசிகனை சொல்கிற மாதிரி முழுமதி நல்ல என்ன சொல்றது துளி துளி கூட இது இல்லாம மயர்வர மதிநலம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு, அந்த மாதிரி மதிநலம் பெற்ற நம் ஸ்ரீ பாஷிகாரர் பண்ணது, அந்த வழியில நாம போறோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கேன். அதனால பார் ஒன்ற சொன்ன, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்றை சொன்ன இல்லையா, பார் ஒன்றை சொன்ன, இங்க பார்ல எல்லாரும் இப்படி இப்படி இல்லாமல் தவிக்கிறாளே, இந்த தவிக்கிறவாள்லாம் எல்லாரும் எப்படிப்பட்டவாலும் மந்தமதியர்லேருந்து மகாபிராஜ்ஞர் அவரில் எல்லாரும் உஜீவிக்கும் வழியா சொன்ன பழமொழியுள் அப்படி சொன்ன சுவாமி தேசிகனின் திருவாக்கு அப்படின்னு. சரி, எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி சொல்றார் அப்படின்னு, பார் ஒன்றை சொன்ன எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி, ஏதோ சுவாமி தேசிகன் 750 வருஷம் முன்னாடி எழுந்தார் அப்போ அவர் சொன்னது இப்போ சரியா இருக்கும், இப்போ சொன்னது இப்போ சரியா இருக்காதா அப்படின்னு சொன்னா இல்லை, பார் ஒன்றை சொன்ன எக்காலத்துக்கும், இன்னைக்கு 750 வருஷம் தான் இருக்கு, 7500 வருஷம் ஆனாலும் சரி, 7,50,000 வருஷம் ஆனாலும் சரி, 7.5 கோடி வருஷம் ஆனாலும் சரி, சுவாமி தேசிகன் திருவாக்கு என்னைக்குமே வந்து அது உபகாரகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால பார் ஒன்றை சொன்ன. இது என்னடா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இது தனியா சுதந்திரமா ஏதாவது சொல்லிட்டேரா அப்படின்னா பழமொழியுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பழமொழி அப்படின்னா, ஆ பகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரி சந்ததி அப்படின்னு சொல்லிருக்க, குருபியா தத்குருபியஸ்ச நமோமாக மதிமஹே விரணிமஹே சதத்ராஜ்யோ தம்பதி ஜெகதாம்பதி. இங்கேருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய நம்மளுடைய ஆச்சாரியிலேருந்து ஆரம்பிச்சு எம்பெருமானூரில் அந்த ஆச்சாரிய பங்கி போறது அப்படின்றதையும் சுவாமி தேசிகன் காமிச்சிருக்கார். அதனால பழமொழி எப்படி அப்படின்னா, அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இந்நமுத கடல் பள்ளி தன்னிலும் காவிரி உள்ள முகந்த பிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்ததுரைக்கும் எதிவரனார் மடைப்பள்ளி வந்தவனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியது அப்படின்னு சுவாமி தேசிகனே சாச்சிருக்கார். அடற்புள் அரசினும் வேதஸ்வரூபியா இருக்கிற கருடன் அதுக்குள்ள இருக்கிறது என்ன, அந்தனர் மாட்டினும் அதான் வேதமா இருக்கிறது என்ன, அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடல் பள்ளி தண்ணிலும் கஷீராப்தியில சயனிச்சிருக்கிறது காட்டிலும் காவிரி உள்ள முகந்த பிரான், இந்த காவிரிக்காக வந்தானே காவிரி கரையில ஸ்ரீரங்கநாதனா எழுந்தருளி நம்மெல்லாம் வந்து உஜ்ஜீவிப்பிக்கணும்னு வந்து படுத்துட்டுருக்கானே, ஏன்னா அங்கெல்லாம் இருந்தால் நாம் எங்கே செய்ய போகிறோம், கருடன் மேலே இருந்தாலோ வேதத்தில் இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் நம்மள மாதிரி இருக்கிற இந்த ஊனக்கண்டுகளுக்கெல்லாம் தெரியுமா, இப்போ ரங்கநாதன் ஆச்சரியமாக படுத்துட்டு சேவை சாய்க்கிறான், நம்மளுக்கு போனால் அவ்வளோ ஆக்லாதகரமாக இருக்குது அந்த திருமேனி அப்படித்தான் மௌலி பரியந்தம் சேவிச்சு அதுலேருந்து நம்மளுக்கு பெருமாள் மேலே ஈடுபாடு வந்து அதுலேருந்து பெருமாள் நல்ல புத்தி நம்மளுக்கு கொடுத்து சதாச்சாரிய சம்ஸ்லேஷன்லாம் கொடுத்து நம்மளை வந்து மேலே பெருமாள் அதுக்கு மேலே கொண்டு போகிறானே, அதுக்காக ஸ்ரீரங்கத்தில் உபய காவேரி மத்தியத்தில் வந்து எழுந்தருள் இருக்கானே காவிரி உள்ள முகந்த பிரான். அவன் என்ன பண்ணா அந்த காவிரி உள்ள முகந்த பிரான், நம்மளாம் உஜ்ஜீவிப்பதற்காக சஸ்திரபாணியாக இருந்ததெல்லாம் கை விட்டுட்டு சாஸ்திரபாணியாக கீதோபதேசம் பண்ணான், இடைப்பிள்ளையாகி உரைத்தது இடைப்பிள்ளையாகி அன்னைக்கு தேர்தட்டில் நின்றுண்டு சாஸ்திர உபதேசம் பண்ணானே கீதா சாஸ்திர உபதேசம் பண்ணானே அதை இடைப்பிள்ளையாகி உரைத்தது அதை உரைக்கும் எதிவரனார் அத்த சொன்னாரே எதிவரனார் எங்கள் பாஷிகாரர் அவருடைய மடைப்பள்ளி வந்த மனம், எதுக்காக மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னா கிடாம்பியாச்சான் பாஷிகார் பக்கத்திலே கேட்டுருந்தான் அவருக்கு மடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணியிருந்தார் பாஷிகார் பக்கத்தில் கேட்டருந்து தனக்கு தன்னுடைய ஆச்சாரியர் அப்புள்ளார் வழியா தனக்கு வந்தது அப்படின்றத சொல்றதுக்காக மடைப்பள்ளி வந்த மனம். இன்னொன்று அதுல என்ன விசேஷம்னா மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்றது ஏகாந்தத்தில் சொல்ற வார்த்தை, காலக்ஷேப சமயத்தில் மாத்திரம் இல்லாத காலக்ஷேப சமயத்தில் சொல்றது ஒண்ணு, அதனால மாத்தி மாத்தி சொல்றான்றது இல்லை, காலக்ஷேப சமயத்தில் விஷயங்கள் சாதிப்பா, அதுக்கு மேல ஏகாந்தத்தில் இருக்கச்சே அப்பப்போ அனுபவம், ஏன்னா அவெல்லாம் மகான்கள், மகான்களுக்கு எப்பயுமே பகவத் சிந்தனை ஓடிட்டு இருக்கும் சாஸ்திரார்த்தங்கள் உள்ளே ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கச்சே அப்பப்போ விஷயம் வந்துட்டே இருந்தா அந்த சுரக்கிற ஒரு ஒரு விஷயம் அப்ப ஏகாந்தத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக அந்த விஷயங்கள் அனுபவங்கள் எல்லாமே தெரியுன்றதுனால அது மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னு வந்து அது ரொம்ப பிரசித்தமாக சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தைகள் பண்ணியதே, அதனால இது ஏதோ தான் சுதந்திரமாக சொல்லிட்டேர் அப்படின்றது இல்லை, எங்கேருந்து வருது, பெருமாள் சொன்னதை பூர்வாச்சாரியார்கள் சொன்னதை அப்படியே சுவாமி தேசிகனும் மாறாமல் சொல்லிருக்கேர், அதனால பாரொன்ற சொன்ன பழமொழி, அந்த பழமொழின்ற சப்தம் அவ்வளவு தூரத்துக்கு அதை வந்து காண்பிக்கிறது பழமொழி, பாரொன்ற சொன்ன பழமொழி, அதனாலதான் வந்து என்ன பெருமாள் அனாதி, அதுக்கப்புறம் வேதங்கள் அனாதி, பெருமாள் சொன்ன வார்த்தை அனாதி, அதுக்கு மேல ஆச்சாரியர்களுக்கு ஸ்ரீசுக்திக்கும் அந்த அனாதியை தழுவிய ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்தி வருதுனாலும் அதுக்கு அதுவும் வந்து அனந்தமா வந்து அனந்த காலத்துக்கும் பிரயோஜனப்பட்டுட்டே இருக்கும், அதை தழுவி சுவாமி தேசிகன் இருக்கிறதுனால இதுவும் அனந்த காலத்துக்கு பிரயோஜனப்படும் அப்படின்றதுனால பாரொன்ற சொன்ன பழமொழி, அந்த பழமொழியுள் அப்படிப்பட்ட பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ. சரி சுவாமி, சுவாமி தேசிகன் நூற்றுக்கணக்கான கிரந்தம் பண்ணிட்டு அவரது எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிற சக்தி நம்ம போல்வார்க்கு உண்டா, நம்மளுக்கெல்லாம் கிடையாது, சுவாமி தேசிகனும் எப்படிப்பட்டவர் முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க, இது மாதிரி வேதாந்தாச்சாரியர் சர்வதந்திர சுதந்திரர் கவிதார்க்கிகசமம் அப்படின்னு விருதுகள் பெருமாள் பிராட்டி பாகவதால் எல்லாராலும் கொடுக்கப்பட்டவர், அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான புருஷர் ஒருத்தர் கிரந்தங்கள் பலது பண்ணிட்டு போயிட்டு அவர் திருவுள்ளத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நாம் தெரிஞ்சு நடக்கிறது, நம்மளால் முடியுமா, நம்மளுக்கு அது கையிலாகுமா, வஸ்து நல்ல வஸ்து ஆனால் பாத்திரம் ஒன்றும் இல்லையே அதை கிரகிக்கக்கூடிய பாத்திரம், நல்ல அக்கார வளசில் பண்ணிருக்கா ஆனா கையில இருக்கிற தொன்னையோ ஓட்ட பெரிய ஓட்ட கொஞ்சம் கூட நிக்காது, உள்ள அப்படியே போயிடும். அப்படின்னா அதை வச்சு என்ன பண்றது? அந்த மாதிரி நம்ம ஓட்ட பாத்திரமா இருக்குமே, நம்மளுக்கு ஒண்ணும் அதுல இதுவே இல்லையே அப்படின்னா அதுக்குதான் மேல பதில் சொல்றேன். ஓரொன்று தானே அமையாதோ, அதுல ஓர் ஒன்று ஏதோ ஒன்று தானே அமையாதோ, அந்த ஏதோ ஒன்று உனக்கு தெரிஞ்சா போறாதோ. முத்தி கருவை கூட மூன்றை களி முன்னம் இத்திக்கால் ஏற்கும் விதம் அப்படின்னு ஒரு சின்ன பாசுரம். முத்திக்கு பிரபத்திக்கு அருள் சூட அருள் வரணும்னா மூன்றை தெளி முன்னம், மூன்றா இருக்கிற ரகசிய திரயமோ இல்ல மூன்று அப்படின்னு சொல்ற இது பிரணவம் அ ஊம, இந்த பிரணவம் தெரியுமா, இதுல தெரிஞ்சுக்கோ, இதனால இந்த திக்கினால இந்த திசையினால இதை தெரிஞ்சுட்டா ஏற்கும் இதம், இதுக்கு மேல வந்து உனக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அந்த அந்த பிரணவார்த்தத்துக்கு மேல போனா மொத்த விஷயமும் தெரிஞ்சிடும். பெருமாளுக்கு நாம அடிமை, பெருமாளை தவிர வேற யாருக்கும் அடிமை இல்லை, பெருமாளுக்கே நம்ம கைங்கரியம் இருக்கு, பெருமாளும் பிராட்டியும் என்றைக்கும் சேர்ந்ததுதான் வந்து உபாயம் உபயம் ரெண்டுமே அவாதான் அப்படின்றது மொத்த விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலே என்னவாகும்? யாருக்கு இது தாரணியில் வாழ்வார்க்கு, இந்த தாரணி இருக்க இந்த பவசாகரம் ஏற்கனவே சொன்ன தாபத்ரயத்தை கொண்ட இந்த தாரணி, இந்த பவசாகரத்தில் இருக்கிறவாளுக்கு தாரணியில் வாழ்வார்க்கு, வாழுதல் அப்படின்னு சொன்னா ருசி கண்டு வாழறதுதான் வாழுதல் சொல்றோம் இல்லையா. இங்க என்ன வாழறது அப்படின்னு சொன்னா இங்க ஒண்ணும் வாழ்வு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, நம்மளுக்கு ஒண்ணும் ருசி இல்லாம இருக்கணும்னு அர்த்தம். நன்னா வாழறான்ப்பா, நன்னா வாழ்ந்தவன்பா, நன்னா வாழறான் அப்படின்னு சொன்னா வாழ்த்துதல் சொல்றேன். நன்னா வாழணும்னு சொன்னா நன்னா ருசியோட நன்னா சந்துஷ்டியா இருக்கிறது. தாரணியில் வாழ்வார்க்கு, இந்த பூலோகத்திலேயே வந்து உண்டியே உடையே உகந்தோடும் அப்படின்னு இந்த இதுக்கே இதுவே பெரும் பரம போக்கியம் அப்படின்னு நினைச்சு நாம இங்க வாழறமே, தாரணியில் வாழ்வார்க்கு ஓரொன்று தானே அமையாதோ, அந்த மாதிரி இதையே வந்து பரம புருஷார்த்தமா நினைச்சுட்டு இருக்க நமக்கு சுவாமி தேசியின் ஸ்ரீசக்தியில ஏதோ ஒண்ணு கிடைச்சிதுன்னா என்ன ஆகும்? வானேர போமளவும் வாழ்வு. இந்த சுவாமி தேசியின் ஸ்ரீசக்தி ஏதோ ஒன்று கிடைக்குமா சுவாமி நம்மளுக்கு? அவர் மகா பிராஜ்ஞர், சர்வதந்திர சுதந்திர சர்வஜர், சுவாமி தேசிகன் அப்படி பண்ண விஷயம் நமக்கு புரியுமா அப்படின்னு சொன்னா சுவாமி தேசிகனே அதுக்கும் பதில் சொல்றார். சம்ஷிப்தம் விஸ்ருதம் வா சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யேன பிரணீதம் பரபணிதி பரிஷ்கார விருத்தியாஸ்திதம் வா சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரசித குருஜனானுகிரஹேத்தம் சுதீபிஹி ஸ்ரத்தேயம் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம் நஹா. என்ன சொல்றாருன்னா இங்க சிலது வந்து சம்ஷிப்தமா ரொம்ப சுருக்கமாக சொல்றேன், சில கிரந்தங்கள் வந்து விஸ்திருத்தமா நல்லா பறக்க விரிச்சி சொல்லியிருக்கேன். சரள சமுச்சிதம் ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் புரியும்படி சில கிரந்தங்கள் பண்றேன். சாவதான பிரியம்வா, சில பேர்லாம் வந்து ரொம்ப உன்னிச்சு கவனிக்கிற மாதிரி சில பேர்லாம் இருப்பா, அவாழ்க்கெல்லாம் இருக்கிற மாதிரி சில கிரந்தங்கள் பண்றேன். பிராதான்யன பிரணீதம், நானே சுதந்திரமா வந்து கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன். பரபணிதி பரிஷ்கார விருத்தியாஸ்தம்வா, பிறர்கள் பண்ண கிரந்தத்துக்கு வியாக்கியானமா பண்றேன், சிலதை பரிஷ்காரம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் எதுக்காக? சிக்ஷா சௌகரியா, இந்த கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவாவால் சௌகரியத்துக்காக நான் பண்ணிருக்கேன். இதை பார்த்து இதெல்லாம் எப்படி வந்தது எனக்கு? என்னோட ஆச்சாரியாலாம் எனக்கு அனுகிரகம் பண்ணி ரொம்ப ஆசையோடு எனக்கு அனுகிரகம் பண்ணதுனால இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். அதனால இது எப்படி யாரு இந்த கிரந்தங்கள்லாம்? இந்த கிரந்தங்கள்லாம் பெருமாள் முடியிலே, இந்த வேதாந்தங்களோட முடியில இருக்க வேதாந்தங்களுக்கு தலையில வச்ச மணி மாதிரி, சூடாமணி மாதிரி இது இருக்கு. என்னோட பாஷணம் அது வந்து சிரோபூஷணமாகுது, என்னோட பாஷணம் மொத்தம் சிரோபூஷணமாகுது, சூடாமணியான தலையில வைக்கிற மணியாட்டும் வேதாந்தங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் ஆறுது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அதனால யாருக்கு சின்னதா சொன்னாதான் புரியுமோ அவளுக்கு சின்னதா இருக்கு, யாருக்கு சுலபமா புரியுமோ அவளுக்கு சுலபமா இருக்கு. மகா பிராஜ்ஞர்களுக்கு வந்து அவளுக்கெல்லாம் நிறைய சந்தேகம் வந்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி பண்ணணும்னா அதுக்கு விஸ்தாரமா சொல்றேன். அவள்லாம் அவ கவனிச்சு ஊன்றி பாக்குற மாதிரி சொல்றேன், எல்லாபடியாகவும் சொல்றேன். அதனால ஓரொன்று தானே அமையாதோ, நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ எது முடியுமோ அதை மாத்திரம் நாம கேட்டுண்டோம்னாலே போறோம், அதுலயே எல்லாம் அடங்கியிருக்கு. நம்மளுக்கு நற்கதியை அது கொடுக்கும். ஓரொன்று தானே அமையாதோ தாழனியில் வாழ்வார்க்கு, இந்த இங்க இருக்கிறவாளுக்கு வானேற போமளவும் வாழ்வு. ஆழ்வார் சொல்ற மாதிரி நிறை குழந்தாதி ஓராயிரத்துள் இப்பத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் அப்படின்னு தன்னுடைய திருவாயுமொழியை சொல்றவாளுக்கு தன்னுடைய ஊரே வந்து வைகுந்தம் ஆயிடும். வைகுந்தத்துக்கு போய் தான் அதை அனுபவிக்கணும், அவ்வளவு சந்தோஷத்தை இங்கேயே அனுபவிக்கலாம் அந்த அனுபவத்தை அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அதே மாதிரி சுவாமி தேசிகனோட ஒரு கிரந்தம், ஏதோ ஒரு கிரந்தம் ஒன்னு தெரிஞ்சா, ஒரு பாசுரம் இல்ல ஒரு ஸ்லோகம் அது நன்னா தெரிஞ்சுட்டுன்னா வானேற போமளவும் வாழ்வு. வானுக்கு போனாதான் வாழ்வு இல்ல, வானேறத்துக்கு வாழ்வு இல்ல, வானேற போமளவும் அப்படின்னு சொல்றதுனால எம்பெருமான போய் அங்க அடைஞ்சி ஸ்ரீவைகுண்டத்துல நம்ம கைங்கரியம் பண்ணி பண்ற அனுகிரக அந்த அனுபவத்தை அது பரியந்தம் அப்படின்னா என்ன, நீ தெரிஞ்சிருந்த நாள்லேருந்து தொடங்கி இன்னிலேருந்தே உனக்கு அந்த அனுபவம், பகவத் அனுபவம், சந்தோஷம் ரொம்ப நன்னா கிடைக்கும். மானேற போமளவும் வாழ்வு அப்படின்னு சொல்றேன். ஒன்னு தெரிஞ்சிருந்தாலே மேல மேல மேல நம்மளுக்கு நல்ல விஷயத்துல ஆசை வந்து மேல மேல இது பண்ணி என்ன ஆகும். இப்போ உத்தரகிருத்தி அதிகாரத்துல சுவாமி சொல்றாரு, சந்தோஷார்த்தம் விம்சதி முகு சத்திர அத்யாத்ம வித்யாம் இச்சம்ப்ருதே நிசமைதி ச ஸ்வாது சுவ்யாஹ்ருதானி அங்கீகுருவன் அனகலலிதாம் ருத்திமாதேஹ பாதாத் திருஷ்டாதிருஷ்டஸ்வபரவிகமே தத்த திருஷ்டி பிரபன்னஹா அப்படின்னு இங்க தொடங்கி சுவாமி தேசிகேந்து ஏதோ ஒரு கிரந்தம் தெரிஞ்சா அதுக்கு மேல நம்மளை வந்து ஆச்சாரிய பிராப்திக்காக அதுல ஈடுபடுத்தி ஆச்சாரியனை அடையும்படி பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து பரசமர்ப்பணம் பண்ணி அந்த பரசமர்ப்பணம் பண்ணதுனாலே மேல என்ன பண்ண போறோம், சந்தோஷார்த்தம் விம்ஸ்ருதி முகு சத்திர அத்யாத்ம வித்யாம் நித்யம் ப்ரூதே நிசமைதி ச ஸ்வாது சுவ்யாஹ்ருதானி அங்கீகுருவன் அனகலலிதாம் விருத்தி மாதேஹ பாத்தாத் திருஷ்டாதிருஷ்ட ஸ்வபரவிகமே தத்த திருஷ்டி பிரபன்னஹா. பிரபன்னானவன் தத்த திருஷ்டிஹி, நமக்கு ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கு பரம் ஒண்ணும் இல்லை, எல்லா பரமும் எம்பெருமானுடையது. இதுவரையில் வந்த பாபங்கள்லாம் வந்து போயிடுச்சு, இனிமேட்டு வர பாபங்கள் ஒட்டாது அப்படின்னு இருக்கு. அதோட நம்ம தேக யாத்திரை வந்து எம்பெருமான் அதீனம், நம்ம அதீனம் எதுவும் இல்லை. மேல கூட்டுன்னு போறதும் அவனோட அதீனம், ஆத்ம யாத்திரையும் அவனோட அதீனம், அதனால எதுவுமே நம்மளோட அதீனம் இல்லை அப்படின்றதுனால தத்த திருஷ்டி, நம்ம இது எதுவும் இல்லை அப்படின்னு பரமே இல்லாம இருக்கும். அதனால ஆனா அப்படியே போலாமான்னு இருக்கக்கூடாது. தத்த திருஷ்டியா இருக்கிறதுனாலதான் என்ன பண்ணோம், நம்ம இது எதுவுமே இல்லை, மத்தவாளுக்கு எம்பெருமானோட சொத்து தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால சாவதானமா நடக்கணும், ரொம்ப ஜாகிரதையா எம்பெருமான் சொன்னபடி நடக்கணும். அந்த மாதிரி நடந்துண்டு திருஷ்டாதிருஷ்ட ஸ்வபரவிகமே அப்படின்னா திருஷ்ட விஷயமான தேக யாத்திரையிலும் அதிருஷ்ட விஷயமான ஆத்ம யாத்திரையிலும் நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லி அதனால என்ன பண்ணும், அதை ஒத்துண்டு அனகலலிதம் குற்றம் இல்லாததாகவும் ரொம்ப சுலபமான வழியா இருக்கிறது என்ன, எம்பெருமான் மேல பரத்தை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஆச்சாரியால் சொன்ன வழியில நம்ம பாட்டுக்கு ஜாகிரதையா நடந்துட்டு பெருமாளோட கைங்கரியத்தை பண்ணிட்டு சந்தோஷார்த்தம் நித்தியம் சந்தோஷத்துக்காக விம்ஸ்ருதி முகு நித்தியம் சத்திர அத்யாத்ம வித்யா, அந்த அத்தியாத்ம வித்யா இருக்கிற சாஸ்திரங்கள் ரகசியத்ரயம் முதலான சாஸ்திரங்கள் இந்த அத்தியாத்ம வித்யை வந்து நித்தியம் யாருக்கிட்டையாவது கேட்டுண்டு அவனுடைய காலத்தை கழிக்கிறான் அப்படின்னு தானே சொல்றேன். அதனால சுவாமி தேசிகனோட ஒரே ஒரு கிரந்தத்தை தெரிஞ்சுட்டோம்னா மேல மேல மேல படிப்படியா கொண்டு போய் தன்னுடைய காலன் உத்தரகிருத்தியம் தன்னை வந்து ஆச்சாரிய பிராப்தியா அடை வைப்பது என்ன, அதுக்கு அது அதன் வழியாக நம்மளுக்கு வந்து பரசமர்ப்பணம் பண்ண வைப்பது என்ன, அதுக்கு மேல இதே மாதிரி உத்தரகிருத்தியமா இருக்கிற நித்தியம் வந்து நல்லதையே கேட்டுண்டு எம்பெருமான் இட்ட வழக்கா நம்மளை இருக்கும்படி பண்ணி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பகவத் பாகவத கைங்கரியங்களை அனகமா பண்ணிட்டு அனகம்னா குற்றமில்லாத பண்ணிட்டு ஒழியல் காலம் எல்லாம் உடனாகி வழியிலா அடிமை செய்ய வேண்டும் தான் சொல்ற மாதிரி குற்றமில்லாதவை நம்ம வந்து பண்ணிட்டு பண்ண வச்சுட்டு நம்மளை வந்து நன்னா போய் பெருமாள் கைங்கரியத்துக்கு மேல சேவை குன்றத்திலையும் சேர்க்கும் அப்படின்றதுல ஒண்ணுமே வந்து அதுல வந்து துளி கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த தனியன் காட்டுறது. இத்ததான் ஆழ்வாரும் எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு எப்பாலைக்கும் இந்த பாலை இங்கேருந்து இந்த பாலைவனம் முடிகிற வரையில் எம்பெருமான இடத்துல போற வரையிலும் சேமத்தது அப்படின்னு ஆழ்வாரும் சொன்னார். கலியனும் என்னையாளுடைய இசனை எம்பிரான் தன்னை அப்படின்னு தனக்கு பிராபியமாகவும் பிராபகமாகவும் சுவாமி தேசிகன் வரப்போறேன் அப்படின்றத சூச்சிப்பிச்சு காட்டிருக்க, இதையே வந்து நடாதூர் அம்மாளும் அனுகிரகம் பண்ணிருக்க, அந்த விதத்துல இந்த தனியன் இவ்வளவு உத்கிருஷ்டமா அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். மேலே வந்து அடுத்த பதிவிலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வீரரக்வீ சடாராதி ஈசான பதாசிவம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ண தேசிகம். Thank you.